முறிமுறினு அந்திலே சர்வமப்பா வென்றொன்றி தினப்பா அங்கிரன்னக்கு வசிஞ்சிங்கோ காலென்னு காலென்னு அந்தி அஞ்சோ ஏரன்னா ஏரன்யவனு சர்வமன்னு குங்கிரி பமாய்க்கு மப்பிலன்னசி லூசஞ்ஞவக்கு மப்பிலன்னசி லூசஞ்ஞவக்கு.